விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்து பெண்மீன் விழியில் எனவே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் இரண்டு எழுத்து. அப்பாக்கிட்ட உன்ன பத்தி பேசியிருக்கேன், அவர் ஊருக்கு வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு பிளீஸ். அடே டேய், அப்பனா கேவலமா இருக்கும்டா. பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு. டேய் ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா இப்படி பண்ற? நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும். உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். மணல் மீது தூரும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாய். அப்புறம் அது எப்படி சட்டுன்னு கோவம் வந்துடும், ஆனால் அவளை பிடிச்சவங்க எது சொன்னாலும் நம்புவாள்.